இருக்கிறதாக. இந்த நாளிலே கூட தேவன் நம்மோடு பேசியிருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். அண்மை காலங்களாக நாம் அநேக விஷயங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசினார். வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்கிற இன்னல்கள், சோதனைகள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் என்ன என்பதை குறித்தும் கர்த்தர் நம்மோடு பேசியிருந்தார். அநேகர் அதை விளங்கி இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். இப்படியாய் கூட இந்த நாளிலே கூட கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மோடு பேச இருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், நாம் நம்மை பற்றி தான் தேவன் பேச விரும்புகிறார். நாம் யார் என்பதை நாம் சற்று தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளே நம்மை படைத்தார் என்பதையும் கூட நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நாம் பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்கிற ஒவ்வொரு சோதனைகள், ஒவ்வொரு துன்பங்கள், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய இருதயம் என்ன நினைக்கும் என்று சொன்னால், நாம் யோசிப்போம், ஏன் நமக்கு இப்படியான வாழ்க்கை? கடவுளே இதையெல்லாம் செய்தார், ஏன் இப்படி நம்மை நடத்துகிறார், ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படுகிறோம், ஏன் நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், ஒரு சிலர் நல்லா மேன்மையாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் கஷ்டப்படுகிறார்கள், ஒருவர் பணக்காரராக இருக்கிறார், ஒருவர் ஏழையாக இருக்கிறார். இப்படியெல்லாம் நாம் நிறைய காரியங்களை நாம் யோசிக்கக்கூடும். அநேகர் தேவன் அல்ல என்று சொல்லக்கூடிய அநேக மனிதர்கள் இந்த தேசங்களிலே, நாம் வாழும் தேசங்களிலே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது கூட அதைத்தான் சொல்லுவார்கள், இப்படியெல்லாம் உலகத்தில் யுத்தம் நடக்குது, பிரச்சனை நடக்குது, காரியங்களெல்லாம் நடக்குது, இங்கே கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் ஏன் நம்மை படைத்தார் என்ற கேள்வி அவளுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இப்படி அநேகர் கேட்கிறதையும் கடவுளை நம்புகிறவர்களும் கூட சில வேளைகளிலே இந்த கேள்விகளை கேட்கக்கூடிய விதமாக இருக்கிறது. ஆனால் கடவுள் மனுஷனை படைத்தது ஒரு நோக்கம் அல்லாமல் அல்ல, ஒரு நோக்கத்தோடு கடவுள் மனுஷனை படைத்தார். ஒரு காரியத்தோடு மனுஷனுக்கு என்று சில மேன்மைகளையும் சில உயர்வுகளையும் சில காரியங்களையும் கடவுள் கொடுத்தார். ஆனால் மனுஷன் அதை அறிந்து கொள்ளாததினால் தான் தன்னை குறித்து அவன் தாழ்மையாய் நினைத்து கொண்டிருக்கிறான். மனுஷன் என்பவன் ஒரு மேன்மையான ஒரு படைப்பு, தேவன் படைத்த படைப்புகளிலே மிகவும் மேன்மையான படைப்பு மனிதன் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் எல்லாவற்றையும் படைத்ததே மனிதனுக்காக, உலகத்தை படைத்தது மனிதனுக்காக, இந்த நீர்நிலைகளை படைத்தது, இந்த தண்ணீர் எல்லாவற்றையும் படைத்தது, உயிரினங்களை படைத்தது, எல்லாவற்றையும் என்னத்தை எல்லாம் படைத்தாரோ அதெல்லாம் மனிதனுக்காகவே படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய படைப்புகளிலே விசேஷமானவர்கள் மனிதர்கள் என்றே கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு காரியத்தை மனிதனுக்கு படைக்கும் முன்பாக அங்கே சொல்லுகிறதை நீங்கள் ஆதியாகமத்தில் பார்க்கலாம். முதலாம் அதிகாரம் 26 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் 26, 27, 28 வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்தார், அதற்கு பிறகு எப்படி மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை ஒரு விஷயம் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். போதும், பாருங்க இந்த 3 பார்த்தோம். இந்த 26 தேவன் நம்மை குறித்து என்ன நினைத்தார், நம்மை படைக்கும் முன்பாக என்னத்திற்காக என்பதை சொல்லுகிறது. அடுத்த வசனம் தம்மை எப்படி படைத்தார் என்று சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனம் படைத்த பிறகு கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன என்பதை தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசித்திருந்தார்கள், நாம் வாசிப்போம் பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். கடவுள் மனுஷனை படைக்க விரும்பினார். ஆனால் அந்த மனுஷன் என்னத்திற்காக மனுஷனை படைத்தார் என்று சொன்னால், தான் படைத்த எல்லா படைப்புகளையும் அவர்கள் ஆளும்படியாகத்தான் கடவுள் படைத்தார். பாருங்க, மனுஷனை ஏதோ ஒரு அடிமையின் ஒரு ரூபமாகவோ அல்லது ஒரு தாழ்ந்த ஒரு விலங்கினுடைய வடிவமாகவோ மனுஷனை படைக்கவில்லை. இந்த ஒரு வேளை விஞ்ஞானம் இப்படி சொல்லி கொண்டிருக்கலாம், குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் என்று சொல்லி தன்னை கீழ்ப்படுத்தி குரங்கோடு ஒப்பிட்டு கொண்டு போகலாம். ஆனால் கடவுள் படைத்த பொழுது அந்த மனிதனை எப்படி படைத்தார் என்று சொன்னால், அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லி அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே மனிதன் மனிதன் ஒரு உயர்ந்த படைப்பு. ஏன் உயர்ந்த படைப்பு என்று சொன்னால், அவன் கடவுளுக்கு ஒத்த, தேவனுடைய சாயலுக்கு ஒத்த ஒரு படைப்பை கடவுள் மனுஷனைத்தான் படைத்தார். வேற எந்த ஒரு படைப்பையோ, எந்த ஒரு உயிரினத்தையோ தம்முடைய சாயலுக்கு ஒத்த சாயலை அவர் படைக்கவும் அல்ல. அதே போல அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர்கள் இதை ஆழக்கடவர்கள், பூமி அனைத்தையும் பூமியினுடைய பறவைகள் எல்லாவற்றையும் இவர்கள் ஆழக்கடவர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். 28 சொல்லும் பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அப்படி நினைத்தார், அதே போல உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, பின்னர் உருவாக்கின மனிதர்களை அப்படியாகவே அவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் ஆள வேண்டியவர்கள். என்னுடைய எல்லா சிருஷ்டியையும் நீங்கள் ஆள வேண்டியவர்கள். அதற்காகவே தன்னுடைய சாயலாக படைத்தார். ஏன் என்று சொன்னால், தேவன் என்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர், அவர் ஆளுகை செய்கிற கடவுள் என்று சொன்னபடியினாலே அவரை போல ஆளக்கூடிய ஒருவனும் தன்னுடைய சாயலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனுடைய சாயலாக நம்மை படைத்தார். ஏனென்று சொன்னால், நாமளும் அந்த தேவனைப் போல ஆளும் குணமுடையவர்களாய், இந்த எல்லாவற்றையும், இந்த அண்ட சராசரங்களையும் தேவன் படைத்த தேவனுடைய கிரியைகளை நாம் ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை படைத்தார். ஆனால் மனிதர்களுக்கு இந்த எண்ணம் கிடையாது. மனிதன் தன்னுடைய எண்ணத்தை தாழ்மைப்படுத்தி தன்னை குறைத்து தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறைவாகவே தன்னை பார்க்கிறான், ஒப்பிட்டு பார்க்கிறான். எப்பொழுது மற்றவைகளை பார்த்து இயற்கையும் அதனுடைய அழகையும் பார்த்து விட்டு அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஐயோ என்னை விட அங்கு மேன்மையான உயிரினங்கள் எல்லாம் இருக்கிறது, என்னை விட அழகான பறவைகள் எல்லாம் இருக்கிறது, என்னை விட அழகான பூக்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னை குறைவாய் பார்க்கிறான். எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு தேவ பிள்ளையும் தன்னை குறைவாக பார்க்க முடியாது. காரணம், நாம் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம் ஆளுகை செய்யும்படியாகவே, எதையெல்லாம் நீங்கள் மேன்மை என்று சொல்லுகிறீர்களோ அதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக, பூமி அனைத்தையும் ஆளுகை. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஏதோ நான் ராஜாவை போய் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் எனக்கு கீழே வாங்கன்னு சொல்வதல்ல, நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் எல்லாம் என்னுடைய அதிகாரத்திற்கு கீழே, அதாவது எனக்கு மேற்பட்டது ஒன்றும் கிடையாது, நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல என்கின்ற ஒரு நிலை. இந்த உலகமோ உலகத்தின் எந்த ஒரு காரியத்திற்கும் நான் மேலே இருக்கிறேனே தவிர அவைகள் என்னை ஆளுகிறது அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சாத்தான் என்ன செய்து விடுவான் தெரியுமா, ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவன் நாசுக்காய் புகுந்து அவன் என்ன செய்து விடுவான், கொஞ்சம் கொஞ்சமாய் அதை மாற்றி விடுவான். சாத்தான் மாற்றுகிற திட்டங்கள் என்ன, இவைகள் எல்லாம் காட்டி பாருங்க, இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் உங்களை தான் ஆளுகிறது, இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களை தான் ஆளுகிறது, அவைகள் தான் ஆளுகிறது என்று சொல்லி அங்கே ஏமாற்று வித்தைகளை அவன் சொல்லி விடுவான். கிடையாது, அவைகளெல்லாம் ஆளும்படியாக நீங்கள் படைக்கப்பட்டவர்கள். எல்லாவற்றையும் நம்முடைய கரத்திற்குள்ளாய் கடவுள் கொடுத்தார். படைத்து விட்டு இதை, இந்த உலகத்தையும் உலகத்தின் எல்லா காரியங்களும் கடவுள் படைத்து விட்டு என்ன செய்தார், அது மனிதனுக்கு என்று தான் கொடுத்தார். அங்கே கோள்கள் கிரகங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டது, நாள்களுக்கும் நாள்களை பார்க்கவும் அதிலிருந்து காரியங்களை அடையாளங்களை அறிந்து கொள்வதற்காக அது கொடுக்கப்பட்டதை தவிர அவைகள் நம்மை ஆளுவதற்காக அல்ல என்றும் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் கூட அநேக பிள்ளையான உபதேசங்கள் உலாவுகிறதை நாம் பார்க்கிறோம். அண்மையில கூட போன மாதத்தில் ஒரு தேதியை சொல்லி அந்த தேதியில் ஒரு காரியம் நடக்கும், அது பைபிளில் இருக்குது, இயேசு கிறிஸ்துவ வருகை அப்படி வரும் என்று சொல்லி கிறிஸ்தவ உலகம் அநேகமாய் சொல்லுகிறதையும் அநேகமாய் சொல்லி ஏமாந்து போனதையும் பார்க்கிறோம். பிரபல தொலைக்காட்சிகள் அதனுடைய காரியங்கள் கூட அவைகளை எல்லாம் சொல்லி இப்படி அந்த கிரகம் அதோடு மோதுகிறபடியினால் கிட்ட வருகிறபடியினால் என்று சொல்லி சோசியக்காரர்களைப் போல அவர்கள் சொல்லுகிறதையெல்லாம் நான் பார்த்தேன். நான் மிகவும் கவலையாக இருந்தது. கர்த்தருடைய வேதம் நமக்கு அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அவைகளை நம்மை ஆளும்படியாக அவைகள் படைக்கப்படவோ காரியங்களோ கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, நம்மை ஒருபோதும் நாம் தாழ்மையாய் பார்ப்பது பிழை. நம்முடைய காரியத்தில் ஒரு காரியத்தை ஒப்பிட்டு நாம் ஜெபம் பண்ணுவதோ, தேவனே அந்த பிள்ளைக்கு அப்படி இருக்கிறது, அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள், இவர்கள் இப்படி வாழ்கிறார்கள், எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இல்லையே என்று சொல்லி நாம் கவலைப்படுவதோ, நாம் அந்த காரியத்தை செய்வதோ பிழையாய் இருக்கும். காரணம் என்ன, நீங்களும் நானும் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். நம்மிலே நாம் குறை கண்டுபிடித்து நான் இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேனே என்று சொல்லி என்னைத்தானே தாழ்த்திக் கொள்வது என்பது அங்கே தேவனை நாம் குறை சொல்வதாகும். தேவன் அப்படி ஒருவரையும் படைக்கவில்லை, தமது சாயலாகவே அங்கு மனிதனை படைத்தார் என்று இருக்கிறது. அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆகவே ஆணும் பெண்ணும் அவர்கள் இருவருமே யாராயிருந்தாலும் தேவ சாயலாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் தெளிவு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அநேக குழப்பங்களை உண்டு பண்ணுகிறான். பாருங்கள், இன்னும் சில வசனங்களை வாசித்து நாம் அதனுடைய தெளிவை அறிந்து கொண்டு ஏன் சாத்தான் அப்படி செய்கிறான் என்பதை நான் பார்த்து நம் காரியங்களை அறிந்து கொள்வோமாக. சங்கீதம் 8:3 வாசிங்க. சங்கீதம் 8:3 வாசிக்கும் பொழுது தாவீது அழகாய் சொல்லுகிறான். பாருங்கள், சங்கீதம் 8:3 ஆமீன். போதும். பாருங்கள், அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 3 உமது விரல்களின் கிரியையாகி உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது. இன்றைக்கு இதை பார்த்து விட்டு மனிதர்கள் பிழையாய் பார்க்கிறார்கள். ஆகவே அவைகளெல்லாம் எங்களை விட பெருசாக இருக்குது, அவைகளை விடலாம் எங்களை விட மேன்மையாக இருக்கிறது என்பது மனிதனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அங்கே தேவனுடைய பிள்ளை என்ன சொல்லுகிறார், இதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மனுஷனாகிய நீர் எங்களை நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இன்னொன்று சொல்லுகிறார், மகிமையிலும் கனத்திலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கடவுள் மனுஷனை உண்டாக்கி அவனை மகிமையிலும் கனத்திலும் முடிசூட்டி வைத்திருக்கிறார். கடவுள் மனிதனை மேன்மையாகவே நினைத்திருக்கிறார். மனிதனை குறித்த எண்ணம் மேன்மையாகவே அவர்கள் இருந்தபடியினால் தான் மனிதனை மேன்மையாக படைத்தார். இங்கே தாவீது சொல்லும் பொழுது கனத்திலும் மகிமையிலும், மகிமையிலும் கனத்திலும் அவனை முடிசூட்டினீர். முடிசூட்டுதல் என்று சொன்னால் என்ன, கிரீடத்தை வைக்கிறார். அவங்க கிரீடமாகிய கனம் மகிமை என்ற கிரீடத்தை கடவுள் மனுஷன் மேல் வைத்திருக்கிறாராம். காரணம் என்ன, அங்கே அழகாய் படைக்கப்பட்ட அவருடைய கிரியைகளாகிய வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் ஆளக்கூடிய ஒருவன், இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலான ஒருவன், அவர் படைத்த படைப்புகளிலே பிரதானமான ஒருவன் மனிதன் என்பது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது தேவன் கொடுத்திருக்கிற கனமும் தேவன் கொடுத்திருக்கிற மகிமையும் ஆகும். இன்றைக்கு நாம் அநேகர் அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம நினைச்சு கொள்வோம், ஐயோ என்னையே கடவுள் படைச்ச, நான் பிறவியிலும் ஒரு சிறு பிறவி, என்னுடைய காரியம் அப்படி இருக்கிறது, என்னுடைய மூக்கு இப்படி இருக்கிறது, என்னுடைய வாய் அப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் சொல்லி புலம்பிக் கொண்டிருப்போம். பாருங்கள், அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு நீர் ஆளுகை தந்து என்று சொல்லுகிறார். ஆளுகை என்றால் என்ன, அங்கே ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஆளும்படியாய், கீழ்ப்படுத்தி ஆளும்படியான அதிகாரத்தை அங்கே கொடுத்திருக்கிறார். அங்கே ஆதியாகமத்தை பார்க்கும் பொழுது இவைகளை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கடவுள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே அங்கே என்ன சொல்லுகிறார், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல், தேவனுடைய கரத்தின் கிரியைகள் என்றால் அவர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றின் மேலும் கடவுள் அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறாராம். ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துதல் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எதுவும் தேவன் படைத்த படைப்புகளில் எதுவும் நம்மை பார்க்கிலும் மேன்மையானது அல்ல, அதான் பாதத்துக்கு கீழ்ப்படுத்துறது. நம்ம காலில் போடக்கூடியது என்று சொன்னால் அது மிகவும் மதிப்புக்குரியதாக இருக்கும். அவைகளெல்லாம் நம்முடைய தலைமையில் வைக்கக்கூடியது என்று சொன்னால் அது மேன்மை கூடினதை தான் தலைக்கு மேலே வைப்போம், மேன்மை குறைஞ்சதை காலுக்குள்ளே தான் வைப்போம். ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், அங்கே அவர் என்ன செய்தாரா, நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி, அதாவது அவனை காட்டிலேயும் எதுவுமே மேன்மை அல்ல என்கின்ற ஒரு படைப்பாக மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக எல்லா படைப்புகளும் என்னுடைய கால்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் அழகாய் பாடுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, கடவுள் அப்படித்தான் நம்மை படைத்திருக்கிறார். கடவுளுக்கு நம்மையில் ஒரு நோக்கம் அல்லாமல் அல்ல, நம்மையில் ஒரு காரியம் அல்லாமல் அல்ல, ஆனால் நம்ம தான் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால் சில வேளைகளில் அதிகமாய் நம்மை தாழ்த்தி நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஐயோ மற்றவர்களை பார்த்து, ஐயோ நான் மேன்மையற்றவன், ஐயோ நான் தாழ்ந்து போயிருக்கிறேன், ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே படைக்கப்பட்ட மனுஷனை குறித்தும் அந்த காரியத்தை குறித்து, ஆதாமை குறித்து இங்கே சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது மகிமையிலும் கணத்தில் அவனை முடிசூட்டினார் என்று இருக்கிறது. ஆதாமுக்கு என்ன மகிமை தேவன் கொடுத்தார் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே ஏதன் தோட்டத்திலே அவனை வைத்தார், அவன் போட்டிருக்கிறது வஸ்திரம் கூட கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுடைய பார்வையில் அப்படிதான் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுடைய பார்வையில் ஒன்றும் இல்லாதவனைப் போல இருந்தான், ஆனால் அவன்தான் அந்த தோட்டத்திற்கு மாத்திரமல்ல இந்த பூமி முழுவதற்கும் அவன் மாத்திரமே அதிகாரியாக இருந்தான். பாருங்க, கடவுள் உண்டாக்கினார் எல்லாவற்றிற்கும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு கடவுள் உண்டாக்கின போது யாரும் கிடையாது. எல்லாவற்றையும் உண்டாக்கி, எல்லாவற்றையும் இது பண்ணி, பெரிய ஒரு தோட்டத்தையும் உண்டாக்கி, ஏதேன் தோட்டம் என்று உண்டாக்கி, அதில் இவன் மாத்திரம்தான் இருக்கிறான். அது ஆதாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆதாம் மாத்திரம் இருக்கிறான், இவன் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறான். இவனிடத்துல தான் நீங்கள் இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாராம், பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி, எல்லாவற்றையும் செய்து ஒரு பொம்மை போல செய்து அவன்கிட்ட கொண்டு வராராம். கொண்டு வந்து இவன் இவர்களுக்கு என்ன பேர் வைப்பான் என்று சொல்லி கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். அங்கே ஆதாம் என்ன பேர் வச்சானோ அதான் பேராச்சு. கடவுள் பைபிளில் கூட அவன் ஆதாம் வச்ச பேரை தான் கடவுளும் பயன்படுத்துகிறார். ஆதாம் என்ன பேர் வச்சானோ, எந்த பறவைக்கு என்ன பேரோ அதே பேரை தான் கடவுள் பயன்படுத்துகிறார். அந்த அளவிற்கு அந்த மனிதனுக்கு மேன்மையை கொடுத்தார். தான் உண்டாக்கின மனிதனாக இருந்தாலும் அவன் மேன்மை மிக்கவன் என்று சொல்லி, அவன் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை உயர்வாக கடவுள் படைத்தார். அவனை மேன்மையாக கடவுள் வைத்திருந்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். பாருங்க, இப்போ அவன் கடந்து செல்கிற எல்லா இடத்திலும் அவன் தான் அதிகாரி. எல்லாம் பார்க்கிற எல்லா மிருகங்களும் எல்லா காரியங்களும் அவனுக்கு படிந்து, அவனுக்கு கீழ்ப்படிந்து செல்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களிலே தேவன் படைத்த போது எல்லாமே என்ன செய்தார் சொன்னால், ஒன்றை ஒன்று அழித்து சாப்பிட முடியாது. கடவுள் மனுஷனுக்கு எதத்தை கொடுத்தார், ஆகாரமாக என்று சொன்னால் புல்லையும் பூண்டையும் காய்கறிகளையும் பழங்களையும் கொடுத்தார். அதே போல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தாவரத்தை தான் கடவுள் என்ன செய்தார் என்று சொன்னால் அப்போ இதாக கொடுத்தார். ஆகவே அவைகள் ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்ளக்கூடிய நிலையில கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவாய் அது காணப்பட்டது. அப்படியான ஒரு அமைதியான ஒரு பூங்காவாய், அமைதியான ஒரு இடமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆதாம் மாத்திரமே என்ன செய்கிறான், ஆளுகை செய்கிறவனாய் இருந்து இந்த உலகத்தையே ஆளுகிற ஒரே ஒரு ஆண்ட ஒரே ஒருவன் சொன்னால் அது ஆதாம் மாத்திரம் தான். யாரும் இந்த உலகத்தை இதுவரைக்கும் ஒரே குறையின் கீழ் ஆளவில்லை. அங்கே ஆதாம் தான் அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன், அவ்வளவு ஒரு மேன்மையான மனிதனாய்த்தான் கடவுள் மனுஷனை படைத்தார். படைத்து நீங்க பழகி பெருகி இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். அந்த ஆண்டவர் படைப்பில் மரணம் கிடையாது, ஆண்டவர் படைப்பில் ஒன்றும் வயது செல்றது கிடையாது. ஆண்டவர் எப்படி படைத்தாரோ எல்லாம் அதே போல அவைகள் வளர்ந்து கடந்து சென்று கொண்டிருந்ததை பார்க்கிறோம். எந்த ஒரு காரணமும் ஏற்படவில்லை. இவர்கள் பாவம் செய்யும் வரைக்கும் எந்த ஒரு மரணமோ எந்த ஒரு வயது செல்கிற காரியங்களோ எதுவுமே நடக்கல. கடவுள் அப்படி அவர்களை செய்யவும் இல்லை. மேன்மையான ஒரு வாழ்க்கை கடவுள் மனுஷனுக்கு, அதற்காக தான் இந்த பூமியை படைத்தார், அதற்காக தான் மனுஷன் இந்த பூமியில படைச்சார். நம்ம இப்ப படுகிற துன்பத்திற்காக, இப்படி படுகிற பாடுகள், இந்த துன்பங்கள்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் நான் பட வேண்டும் என்பதற்காக நான் படைக்கப்படவில்லை. நான் வாழ வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். அதை நாம் தெளிவாய் அறிந்து கொண்டா, இப்ப உலகம் பாவத்தினாலே மாறி போயிருக்கிறபடியினாலே அதனாலே சாபமாக்கப்பட்டது பூமி என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சபிக்கும் பொழுது பூமியையும் சபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் சபிக்கிறார், அந்த இடத்துல பூமியை கூட சபிக்கிறார். அங்கே ஏவா பாவம் செய்த போது கர்த்தர் ஒவ்வொன்றாக சபிக்கிறார். அந்த சபிக்கும் பொழுது பூமியும் சபிக்கப்படுகிறது. அதனால தான் இந்த சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறபடினால தான் இந்த பூமியில் அநேக பிரச்சனைகளும் காரியங்களும் உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஆகவே இதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி கர்த்தருடைய காரியம் என்ன, புதிய வானம் புதிய பூமி என்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மீண்டும் அந்த ஆதாமை போல ஒரு அதிகாரம் அங்கே கொடுக்கப்படும், அங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் இந்த பூமியில் இப்போ நம்ம வைத்திருக்கிற நோக்கம் என்ன, அதையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அங்கே பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை பாருங்க. எபிரேயர் 2:7-8 வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். வாசிங்க, அதில் நாம் சங்கீதத்தில் வாசித்த அதே பகுதியினுடைய இன்னொரு பகுதியாக அவர் சொல்லுகிறார். வாசிங்க, எபிரேயர் 2:7-8 வாசி. ஆமென். இதை நாங்கள் வாசித்த இந்த சங்கீத பகுதி இருக்கல்லவா, அதை அவர் திரும்பவுமாய் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். நீங்கள் மேலேருந்து வாசிக்கும் பொழுது தெரியும், ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் என்று சொல்லி நாம் இதை வாசித்தோம் சங்கீதத்திலே. அதை அவர் சொல்லி கொண்டு வந்துவிட்டு அங்கே 8 அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. மனுஷனுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது. ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது அவனுக்கு எல்லாம், அது காட்டு மிருகமாக இருக்கலாம், நாட்டு மிருகமாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், என்ன இருக்கலாம், உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாய் வாழ்ந்ததான பறவைகள் மிருகங்கள் எது நீங்கள் சொன்னாலும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கீழ்படுத்தி அதை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரியாகவே அவனை வைத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம் என்று சொல்கிறார். அப்படித்தான் தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார். ஆனால் அன்றைக்கு ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார் கடவுள். ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு இன்னும் எல்லாமே கீழ்ப்பட்டதாக இருக்கவில்லை. மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாமே இல்லையே. மனிதனுக்கு எல்லாமே கீழ்ப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியாதே. நீங்கள் மனிதனுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி போட்டு ஒரு காட்டில் போய் நீங்கள் நிற்க முடியுமா? சிங்கம் புரி வந்தால் நம்ம அடித்து கொண்டு தான் போட்டுவிடும். ஆகவே அது நமக்கு கீழ்ப்படியவில்லையே. அதை நாம் பழக்கினால்தான் உண்டே தவிர, பழக்காமல் போனால் அதை நம்ம என்ன செய்துவிடும்? தாக்கிவிடும். பாம்புக்கு முன்பாக நீங்கள் போய் நிற்க முடியுமா? அது கொத்தத்தான் செய்யும். இப்படி எல்லாம் நடக்குமே. இந்த காரியம் மனிதனுக்கு கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்ப என்ன நடந்தது என்று சொன்னா, ஏன் அப்படி கீழ்ப்படிந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தின போது, எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக மனிதனை ஏற்படுத்தின பின்னர், இப்பொழுது ஏன் அவைகள் கீழ்ப்படியாமல் போனது? இப்பொழுது ஏன் மனிதனுடைய கரத்தை விட்டு அவைகள் எல்லாம் கடந்து சென்றது? மனிதனுடைய ஆளுகையை விட்டு அவைகள் எல்லாம் ஏன் விலகி போனது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இங்கே ஆளுகை, மனிதனுடைய கையிலே கொடுக்கப்பட்ட ஆளுகை இருக்கல்ல, அந்த ஆளுகை இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே மனிதனுடைய கையில இருந்து இன்னொரு கைக்கு ஆளுகை கடந்து சென்று விட்டது என்று சொல்லி நாம் தெளிவாய் பார்க்க முடியும். வாசியுங்கள் யோவான் 12:31 வாசிக்கும் பொழுது, யோவான் 12:31 வாசியுங்கள். யோவான் 12:31 ஆமே. நீங்கள் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தமாய் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதோ இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று சொல்லி அவர் சாத்தானை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்திற்கு அதிபதியாய் இந்த உலகத்தின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அங்கே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் இந்த உலகத்தின் அதிபதியாய் அவன் இருந்தான். உலகத்தை ஆளுகிறவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மனிதன் காணப்பட்ட என்று சொல்லி ஆதியாமத்தில் பார்க்கிற நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று சொல்லி அவர் சாத்தானை குறித்து சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சாத்தானுடைய கையுக்கு இந்த அதிகாரம் மாறி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தானுடைய நோக்கம், சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான் தானே, ஏவாளை வஞ்சித்ததன் நோக்கம் பாவம் செய்ய பண்ணுவது என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் அப்படி பாவம் செய்வதனாலே உங்களுடைய கையில் இருக்கிறதான தேவனுடைய மகிமை, உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் தான் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நோக்கம் அங்கே சாத்தான், அதைத்தான் அவன் அந்த இடத்துல செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே வஞ்சித்தது, அந்த ஸ்திரியை வஞ்சித்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவர்கள் மேல் உள்ளதான மகிமையை எடுத்து போடும்படியாக. இன்றைக்கும் கூட சாத்தான் ஏன் தேவ பிள்ளைகள் மத்தியில் அதிகமாய் கடந்து வருகிறான் தெரியுமா? ஏன் தேவ பிள்ளைகளை வஞ்சிக்க அவன் விரும்புகிறான் தெரியுமா? யார் யாரெல்லாம் தேவ பிள்ளையாய் மாறுகிறார்களோ மீண்டுமாய் அந்த ஆதாமுக்கு கொடுத்தது போல அந்த மகிமை அங்கே உண்டான போது, மீண்டும் புதிதாய் அந்த மனிதர்கள் பிறக்கிறதுனாலே, அந்த தேவனுடைய மனித மகிமை அங்கே கொடுக்கப்படுகிறதுனாலே, தேவனுடைய அதிகாரம் அங்கே கொடுக்கப்படுகிறதுனாலே, மீண்டுமாய் அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் அந்த அதிகாரத்தையும் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த அந்தஸ்தையும் எடுத்து தான் எடுத்துக்கொள்ளும்படியாகத்தான் அவன் என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். இன்றைக்கும் பாருங்க, சாத்தான் அந்த மகிமையை தான் தான் வைத்துக் கொள்கிறான். உலகத்தில் தன்னை மகிமையாய் அவன் காட்டிக் கொள்கிறான், தன்னை மேன்மையாய் அவன் காட்டிக் கொள்கிறான், தன்னை உயர்வாய் அவன் காட்டிக் கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் எப்பொழுதும் அவன் தேவ பிள்ளைகள் மத்தியில் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் கடந்து வருகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம், நமக்கு இப்போ நேரம் இல்லை. லூக்கா 4:5-7 வரைக்கும் வாசிக்கும் பொழுதும், அதே போல யோவான் 14:30 நாங்கள் பார்க்கும் பொழுதும் கூட இந்த காரியத்தை தேவன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இவன் உலகத்தின் அதிபதி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாய் பார்க்கலாம். அங்கே லூக்கா 4 பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவோடு அவன் சொல்லுகிறான். இயேசுக்கு ஒரு நிமிஷத்தில் தேவாலயத்தின் உப்பரிகின் மேல் போய் ஒரு நிமிஷத்தில் உலகத்தை எல்லாவற்றையும் சுற்றி காட்டி அவன் சொல்லுகிறான், இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் நான் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல சொல்லிவிட்டு நான் வேண்டியவற்றை வேண்டியவனுக்கு நான் கொடுக்கிறேன், தான் விரும்புகிறவனுக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் உலகத்தின் காரியத்தையும் அவன் கொடுக்கிறான். நாம் பாருங்க, அவன் அப்படியான காரியத்தை செய்கிறான். எப்படியெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுத்து, எப்படியெல்லாம் இந்த உலகத்தின் மேன்மையை கொடுத்து பிள்ளைகளை மாற்றிவிட முடியுமோ, தேவனை விட்டு அவர்களை நீக்கிவிட முடியுமோ, அப்படியான காரியங்களை செய்வதனாலே அது எல்லாவற்றையும் அவர்களில் உள்ள மகிமையை தான் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்களை இழப்பதினாலே அந்த மகிமையை தான் பெற்றுக்கொள்ளுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படித்தான் அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்து அதை பெற்றுக்கொண்டதினாலே, அங்கு ஏவாளை ஏமாற்றினதினாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்து அங்கே கலைக்கப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள், தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள், மகிமை இழந்தவர்களாய் அவர்கள் வெளியிலே போனார்கள். ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது மகிமையோடு இருந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தோடு இருந்தார்கள், தேவனுடைய நிறைவோடு அங்கே தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்களாய் இருந்தார்கள். அங்கே ஏதேனை விட்டு துரத்தப்படும் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய், அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாய் கடந்து போனார்கள். வழியிலே போகும் பொழுது சபிக்கப்பட்ட பூமியிலே அவர்கள் கடந்து வந்தார்கள், சாபத்தோடு கூட அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் சாத்தானுடைய தந்திரமும் திட்டமுமாய் இருக்கிறது. ஒரு மேன்மையாய் படைக்கப்பட்ட மனுஷனை அவனுக்கு என்ன செய்கிறான் சொல்லி, நீ மேன்மை இல்லை. அங்கு ஏவாளை சொல்லும் பொழுது, ஏவாளை சோதிக்கும் போது அவன் எப்படி சோதித்தான் தெரியுமா, நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். அவன் என்ன செய்கிறான், மேன்மையான காரியத்தை சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இப்ப நீங்க இருக்கிற நிலை என்ன நிலை தெரியுமா, உங்களுக்கெல்லாம் நீங்க தேவன் போல ஒரு காரியத்தை, இதை விட மேன்மையான காரியத்தில் நீங்க போக முடியும், தேவன் உங்களை மேன்மையாகவே வச்சிருக்கல. நீங்க இருக்கிற நிலை பிள, நீங்க நிர்வாணமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தேவன் உங்களை இப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் அதை தாழ்மைப்படுத்தி, அவர்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்த மேன்மையை அவன் தாழ்மைப்படுத்தி, இதை சாப்பிட்டீங்கன்னா இதை விட ஒரு மேன்மையான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும், இதை விட நீங்கள் தேவனை விட உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் என்று சொல்லிதான் அங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஏவாளை அங்கே ஏமாற்றுகிறான், வஞ்சனைக்குள்ளாய் அங்கே வீழ்த்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது நடந்தது என்ன, இதை விட மேன்மையான வாழ்க்கை கிடைச்சதா, இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். தேவன் கொடுத்த மகிமை மேன்மை எல்லாவற்றையும் இழந்து போய் வெளியில் போனார்கள். தேவ சன்னிதானத்தை விட்டு துரத்தப்பட்டவர்களாய், ஆவிக்குரிய மரணத்தை பெற்றவர்களாய் அவர்கள் வெளியில் துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்க. பாருங்க, கடவுள் நம்மை மேன்மையாக தான் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் யார் நமக்கு சொல்வார்கள் என்றால், இல்லை நீங்கள்லாம் இங்கே வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, இப்படியெல்லாம் வாழ முடியாது, இதெல்லாம் மேன்மை இல்லை என்று சொன்னால் நாம் அதை நம்பக்கூடாது, அது வஞ்சனையான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் போடுகிற பெரிய வஞ்சனைகளில் ஒன்று நம்மை தாழ்மைப்படுத்தி காட்டுவதாக, நாம் வாழ்கிற வாழ்க்கையை தாழ்மைப்படுத்தி காட்டுவது, அது சாத்தான் கொண்டு வருகிற மிகப்பெரிய திட்டம். கர்த்தர் நம்மை தன்னுடைய சாயலாய் படைத்தார், கர்த்தர் தன்னுடைய மேன்மை கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்படியாய் அந்த ஜனங்கள், அந்த ஆதாம் என்கிற மனிதன் அங்கே ஏமாந்து போனான். இப்படியாய் தன்னுடைய மனைவியின் சொல்லை கேட்டு, அவருடைய மனைவி அங்கே பாம்பினுடைய சொல்லை கேட்டு, இப்படியாய் அவர்கள் ஏமாந்து போய் சாத்தானிடத்திலே தங்கள் வஞ்சனைக்கு உட்பட்டு போய் மகிமையை இழந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால என்ன நடந்துச்சு, அவர்கள் மகிமையை மட்டுமல்ல அங்கே ஆளுகையையும் இழந்து போனார்கள். எல்லாவற்றையும் ஆளக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களையும் எல்லா உயிரினங்களையும் எல்லாவற்றையும் தேவனுடைய படைப்புகள் முழுவதற்கும் அதிகாரி இருந்த அந்த ஆதாம் ஒன்றுக்கும் அதிகாரியா இல்லாதபடி எல்லாவற்றை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் கடந்து போய்விட்டான். பாருங்க, ஏவாளை வஞ்சித்தது சர்ப்பம், அந்த சர்ப்பம் ஏவாளோட போய் பேசுகிறது, அந்த பாம்பு பேசுகிறது, அங்கே ஏவாள் போய் பாம்போடு பேசுகிறார். யோசித்து பாருங்க, ஒரு பெண் போய் ஒரு பாம்போடு பேச முடியுமா, எவ்வளவு பயப்படுவார்கள். நாங்கள் ஒரு ஆண்கள் போய் பேச முடியுமா, ஒரு பாம்பு கிட்ட போக முடியுமா, பாம்பு கண்டா ஓடி விடுவோம், அல்லது பழகினதா இருக்க வேண்டும், விஷம் எடுத்ததா இருக்க வேண்டும், பல்லு பிடுங்கினதா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னாலும் ஒரு டெக்னிக்கா போய் தான் நம்ம பிடிக்க முடியுமே தவிர சும்மா கண்டபடிக்கு நாம போய் ஒரு பாம்பிட்ட போக முடியாது. ஆனா அந்த நாளில் அப்படி அல்ல, அவர்கள் ஆளுகை செய்தார்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளம். அந்த ஏவாள், அந்த ஆதாம் இந்த உலகத்தை ஆண்டார்கள். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டார்கள் என்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அந்த சர்ப்பம் அவளை தீண்டவில்லை, எந்த ஒரு மிருகங்களும் அவர்களை தீண்டவில்லை, அவளுக்கு கூடாரமோ வீடோ ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த தோட்டத்தில் கொடுத்தார். பாருங்க, எவ்வளவான ஒரு காரியத்தை அவர்கள் மேன்மையான காரியத்தை பெற்றிருந்தார்கள். எதுவும் அவர்களை எந்த தீமையும் இல்லை, எந்த சேதமும் அவளுக்கு இல்லை, எந்த வியாதி வருத்தமும் அவளுக்கு வந்ததாக நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். ஒரு மனுஷனை படைத்ததற்கான நோக்கம் இதுதான். இப்படிதான் ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். நாம் தான் என்ன செய்து விட்டோம், சாத்தானுடைய குரலை கேட்டு சாத்தானுடைய வஞ்சனைக்கு நாம் உட்பட்டு நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில நாமே கசப்பாக்கி கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையில நாமே என்ன செய்தோம், சீரழித்து கொண்டோம். இப்படி ஒருவரை ஒருவர் தாக்குவதும் ஒருவரை ஒருவர் அழிப்பதும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யம் எழும்புவதுமாய் நம்மை நாமே என்ன செய்து விட்டோம், சோதனைக்கு உட்படுத்திக் கொண்டு நம்மை நாமே அழித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் கடவுளை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுள் என்னுடைய வாழ்க்கையை இப்படி வச்சிருக்கிறாரு, கடவுள் என்னுடைய வாழ்க்கையை இப்படி நடத்துகிறாரு என்று சொல்லி நாம் கடவுளை நாம் குறை சொல்லுகிறோம். நாம் அப்படி அல்ல, நாம் மேன்மையாய் உருவாக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை குறித்ததான எண்ணம் மிகவும் மேன்மையானதும் மிகவும் உயர்ந்ததும், அவருடைய சிருஷ்டிகளிலே நாம் உயர்ந்தவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆளுகை அவர்களுக்குள்ள இருந்துச்சு, அதுக்கு பிறகு அந்த ஆளுகை இழந்தார்கள், அதை சாத்தான் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஆளுகை இருக்கும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் அந்த சர்ப்பத்தை பார்த்து பயப்படலை, பயம் இல்லை. அதனால ஆளுகை இருந்தது என்பதற்கான அடையாளம், ஒரு மனுஷனுக்கு ஆளுகை இருந்தால் அவன் பயப்பட மாட்டான். ஒரு மனுஷன் ஒரு அதிகாரியாக இருந்தால், பெரிய அதிகாரியாக இருந்தால் தனக்கு கீழே உள்ளவர்களை யாரையும் பார்த்து அவன் பயப்பட மாட்டான். கீழே உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், பெரிய அதிகாரியை பார்த்து பயப்படுவார்களோ அவர் எதுவும் செய்யக்கூடும், ஏதாவது எனக்கு செய்து விடுவார்னு சொல்லி அவர்கள் பயப்படுவார்கள். ஆகவே இவர்கள் ஆளுகிறவர்களாக இருந்தபடினா இவருடைய வாழ்க்கையில் பயம் இல்லை. எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுது எல்லாவற்றிற்கும் பயந்தார்கள், தேவன் வந்ததற்கும் ஓடி ஒளிந்தார்கள், பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு காயின் ஆபேலை கொன்ற பிறகு அவன் என்ன செய்கிறான், தேவன் அங்கே கண்டுபிடித்ததனாலே அங்கே காயின் பயப்படுகிறான், அவனுக்கு பயம் உண்டாயிற்று. அவன் ஒரு கொலை செய்தான், அவன் அவ்வளோ தைரியமாக எழுப்பி தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான், ஆனால் என்ன செய்து விட்டான், பிறகு தேவன் அதை கண்டுபிடித்த பிறகு அவன் பயந்து விடுகிறான். ஆண்டவரே என்னை இப்படி சபித்து அனுப்பிவிடுகிறீரே, நான் போகும்போது என்னை யாராவது கண்டால் கொலை செய்து விடுவான் என்று பயப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த பயம் என்கின்ற காரியம் வருகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்டா, நம்ம ஆளுகையை இழந்து விட்டோம், அதனால தான் பயம் உண்டாகிறது. ஒரு மனுஷன் பயப்படுகிறான் அல்லது ஒரு மிருகம் பயப்படுகிறது என்று சொன்னால் அது தன்னுடைய தனக்கு மேற்பட்டவர், அதை தன்னை எதிர்க்கிறவர் அங்கே வருகிறார், அல்லது தன்னை விட அதிகாரம் படைத்தவர் தன்னை வருகிறார், தன்னை விட எதிர்கானவர் வருகிறார் என்று சொல்லும்போது தான் அது பயப்படும். ஆகவே நாமும் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், தேவனை அறியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பயம் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை கண்டால் நம்ம பயப்படுகிறோம், கடன் வந்துட்டு பயப்படுகிறோம், துன்பம் வந்துட்டு பயப்படுகிறோம், வியாதி வந்துவிட்டு பயப்படுகிறோம், ஒருவர் ஒன்று சொன்னால் பயப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் இன்னும் அதை மேற்கொள்ளவில்லை. அது நாம் ஆளுகும்படியான அதிகாரியாய் கடவுள் வைத்தார், உலகத்தையே ஆளும்படியான அதிகாரியாய் கடவுள் வைத்தார் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் துன்பங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் அதிகாரிகள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது, அதற்கு நாம் மேம்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாகத்தான் நம்மை படைத்தார் என்பதை நாம் நாம் மறந்து விடக்கூடாது. நாம் மறந்து போகிறதுனால தான் நமக்கு பயம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பயந்து போய்விடுகிறோம் எல்லாவற்றையும் இப்படி நடக்கும் பொழுது, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி போகுது, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் அழுத்து போய்விட போகிறேன், இனி என்னால் எழும்ப முடியாது, என்னை எல்லாம் போட்டு ஆழ்த்துகிறது, என்னை போட்டு இடுக்கமாய் துன்பமாய் துக்கம் என்னை எல்லாவற்றையும் என்னை இப்படியாய் சூழ்ந்து கொண்டு விட்டது என்று சொல்லி நம்மை நாமே குறைத்து நாம் பார்த்துக் கொள்கிறோம். கடவுள் அதற்காய் நம்மை படைக்கவில்லை, இந்த துன்பங்களை துக்கங்களை கண்டு பயந்து போவதற்காய் பயப்படவில்லை, கடவுள் நம்மை படைக்கவில்லை. கடவுள் இதையெல்லாம் மேற்கொள்ளும்படியா இவைகள் எல்லாவற்றிற்கும் அதிகாரி, அதை நாம் மறந்து போகக்கூடாது. எல்லாவற்றையும் நான் ஆளுகிறவர்கள் மறந்து போய்விடக்கூடாது. நாம் மறந்து போகிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னா, அங்கே ஆதாம் ஏவாளை போல நாம் பாவம் செய்த பிறகு பயந்ததை போல, அல்லது அங்கு காயினை போல நாம் என்ன செய்கிறோம், வாழ்க்கையிலே நாம் பயந்தவர்களா. இதுல வசனங்களை ஒரு முறை நாம் வாசிக்க தேவையில்லை, நேரம் கடந்து போகிறது. பாருங்கள், இப்படியாய் நாங்கள் கடந்து செல்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு இடத்துல அங்கே என்ன செய்தார்களாம், சீடர்கள் பயந்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், என்றாலும் அதை மாத்திரம் நாம் வாசித்துக் கொண்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிங்கள் மத்தேயு 8:24-27 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 8:24-27 வரைக்கும் ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம், பல கோணங்களிலே ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் பாருங்கள், இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அங்கே இந்த சம்பவம் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் படவில் போகிறார்கள், இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருக்கிறார், இப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது, அங்கே அமிழ்ந்து போகத்தக்கதாக அங்கே படவெல்லாம் ஆடுகிறது, இப்பொழுது சீடர்கள் பயந்து போய் அவரை எழுப்புகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோமே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவர் எழுப்புகிறார்கள். அதற்கு அவர் இப்பொழுது இயேசுவினுடைய பதிலை பாருங்கள், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. போதும் பாருங்க, அவர் இவர்களை பேசுகிறார், அற்ப விசுவாசிகளே என்று பேசிவிட்டு அவர் செய்கிற காரியம் என்ன, காற்றையும் கடலையும் என்ன செய்கிறாராம், அங்கே அதட்டுகிறார். இப்போ எதிராய் வருகிற சூழலை கண்டு, அங்கே எதிராய் வருகிற சோதனையை இயேசு என்ன செய்கிறார், அதட்டுகிறார். ஏன்னு சொன்னால் அங்கே அதிகாரம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவர் அதை ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம். அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஆளுகை செய்கிறபடியினாலே அவருடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். இன்றைக்கு மனுஷனுக்கு இந்த பூமியை கொடுத்தார், இந்த பூமியில தான் கடலும் இருக்கு, இந்த பூமியில தான் காற்றும் இருக்கு. ஆகவே இந்த கடலும் காற்றையும் அதட்டக்கூடிய, அதை நிப்பாட்டக்கூடிய ஒரு வல்லமை இந்த மனிதனுக்கு இருக்கிறது என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே கடவுள் சொல்லுகிறார். அப்ப சொல்லும் பொழுதுதான் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளை. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னா, அங்கே விசுவாச உங்களுக்கு குறைவு. என்ன விசுவாசம் குறைவு, உங்களுக்கு உங்களை படைத்த கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், இதை நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இதை நீங்கள் ஆள வேண்டும் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லையே, கடவுள் கொடுத்ததை நீங்கள் மறந்து போனீர்களே என்று சொல்லி, அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லையே என்று சொல்லி கடவுள் பேசி அதை செய்து காட்டுகிறார். அவர் என்ன செய்யல, அவர் ஜெபம் பண்ணல, அவர் அதுக்காக அழுந்து புலம்பையில, அவர் என்ன செய்கிறார், நேரடியாக அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அதற்கும் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய இந்த பூமியையும் அதனுடைய எல்லாவற்றையும் அவருடைய கிரியைகளையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை தானே மனிதனுக்கு கொடுத்தார். அந்த மனிதன் அதை மறந்து போனான். இந்த மனிதர்களாகிய நாம் இவைகள் எல்லாவற்றையும் கடவுள் நம்மை படைத்திருக்கிற காரியத்தை நாம் மறந்து போய்விடுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ அந்த கடல் நம்மை விட பெருசு, அந்த காற்று நம்மை விட பெருசு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் நம்மை விட பெரியது என்று பார்க்கிறோமே தவிர, இது எல்லாவற்றிற்கும் நான் அதிகாரியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இதை நான் என்ன செய்ய முடியும், கடிந்து கொள்ள முடியும், இதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கி போட கடவுள் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க தவறிவிட்டோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு செய்து காட்டுகிறார். இப்படி செய்யும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் காற்று கடலும் இவருக்கு என்ன செய்கிறதாம், கீழ்ப்படுகிறதே என்றார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படித்தான் கடவுள் மனிதனையும் அப்படித்தான் படைத்தார், அவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய வகையில் அங்கே படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவா தெரியும், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நோவாவுடைய காலம் வரையிலும் அங்கே மழை கிடையாது. ஏன் மழை கிடையாது, எந்த ஒரு மனுஷன், கடவுள் மனுஷன் அங்கே ஏதன் தோட்டத்தில் உண்டாக்கினார், மழை பெய்தால் அந்த மனுஷன் எங்கே தங்குவான், என்ன நடக்கும், ஒரு எந்த ஒரு இயற்கையின் சேதங்களும் அந்த மனிதனை ஏற்படுத்தாத வரையில் அங்கே என்ன செய்தார், இயற்கை எல்லாவற்றையும் அந்த மனிதனுக்கு கட்டுப்பாட்டில் தான் வச்சிருந்தார். அந்த மனிதனை எதுவும் தாக்காதபடி தான், இந்த நாட்களில் பாருங்கள், அது எல்லாம் மனிதனுடைய கட்டுப்பாட்டை மீறி தான் கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நாளையும் நம்ம கேட்கிறோம் செய்திகளையும், புயலையும் வெள்ளத்தையும் இப்படியாக வெள்ளப்பெருக்களை நாம் கேள்விப்படுகிறோம். இவர்கள் எல்லாம் மனிதனை அழித்துக் கொண்டு அதிகாரத்தை மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அதை என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆவிக்குரிய காரியத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாமிச பிரகாரமாகவும் நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படும். அது புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அங்கே நாம் ஆளுகை செய்வோம் என்று சொல்லியும் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே மீண்டுமாய் அதே போல எல்லாம் படைக்கப்படும். தானியேலில் சொல்லப்பட்டது போல சிங்கமும் அங்கே என்ன செய்யும், ஆடும் என்ன செய்யும், ஒன்றாய் நின்று புல்லு மெய்யும் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒன்றும் ஒன்றையும் சேதப்படுத்தாது. இதுதான் ஆதியாகமத்தில் நாம் பார்த்ததான காரியம். அதே போல மீண்டும் ஒரு பூமியை உருவாக்கி கடவுள் மீண்டும் ஒரு தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டி மனிதனுக்கு அதை காட்டுவார். இப்படித்தான் நான் ஒரு மனுஷன், இதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் மனிதன் இது எல்லாவற்றையும் விட்டு விலகி போனான் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை அங்கே கொண்டு வந்து அங்கே காட்டுவார். அங்கே மீண்டுமாய் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆனால் இந்த இடத்துல இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இதையெல்லாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வருகிறதான இந்த பிரச்சனைகளை நாம் மேற்கொள்வதற்காகவே கர்த்தர் அதை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவையே ஆதாமுக்கு ஒப்பிட்டு அங்கே வேதம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 1 Corinthians 15:45 வாசிக்க தேவையில்லை, நீங்கள் பார்க்கலாம். அவர் பிந்தின ஆதாம் என்று சொல்லுகிறார். ஏன் அங்கு கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதாம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னால், ஏன் இயேசு கிறிஸ்துவை ஆதாம் என்று அழைக்கிறார் என்று சொன்னால், அங்கே தேவன் விரும்பின மனிதன் ஆதாம், தேவன் விரும்பி படைத்த மனிதன். ஆகவே அதே ஆதாமை போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு அந்த வாழ்வை மாதிரியாய் அவர் காட்டினார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் பாருங்கள், அவர் எதுவுமே மேற்கொள்ள இல்லை. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு வியாதியும் நெருங்கலை, இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு இயற்கையும் சேதப்படுத்த இல்லை. இயேசு கிறிஸ்துவிட்ட வந்த எல்லாரும் சுகத்தை பெற்று கடந்து சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவை யாரும் எதிர்த்து நிற்க முடியல. இப்படி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். காரணம் என்ன? அடிக்கடி அங்கே மக்கள் கேட்பார்கள், யார் இவர், இவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது, உமக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார், அவர் அதிகாரம் உள்ளவராய் அவர் பேசினார், எல்லாவற்றிலும் அதிகாரம். அங்கே ஆதாமை அங்கே காட்டினார். தேவன் படைத்த மனிதன் எப்படி என்பதை அங்கே இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இப்படியா எல்லாவற்றையும் அவர் அதிகாரம் உடையவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, இந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்துவிட்ட நாம் மீண்டுமாய் கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் என்று சொல்லி ரோமர் 5:17 நாங்கள் வாசிக்கக்கூடியதா இருக்கும். இப்படியாய் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்வோமாம், ஆளுகை செய்வோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு எப்படி ஒரு ஆதாமினாலே மரணம் இந்த பூமியில வந்ததோ, அது போல கிறிஸ்துவினாலே. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, ரோமர் 5:17 வாசிக்கப்படும், கடைசியாக வாசித்துக்கொள்ளும். ஆமீன். பாருங்க, ஒரு மனுஷனாலே மரணம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை சொல்லும் பொழுது, அதுவாறு இயேசு கிறிஸ்துவாலே எல்லாருக்கும் ஜீவன் வந்தது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லும் பொழுது ஜீவன் வந்து அவர்கள் என்ன செய்வார்களாம், ஆளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மனிதன் இழந்த அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுக்கு சொல்லும் பொழுதும், அங்கே 60 பேரை அனுப்புகிறார், அவர்களுக்கு சொல்லும் பொழுதும் சொல்லுகிறார், நீங்கள் வியாதியஸ்தருமே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார், பிரச்சனைகள் மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், எந்த அதிகாரத்தை கடவுள் அங்கே ஆதாமுக்கு கொடுத்தாரோ, எந்த ஒரு ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக, ஒரு மேன்மையுள்ள மனுஷனாக கடவுள் அங்கே ஆதாமை படைத்தாரோ, அங்கே இழந்து போனான் மனிதன். ஆகவே கூட கடவுள் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நமக்கு இந்த காரியத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் துன்பங்களை கண்டு நாம் அழுது கொண்டிருக்காதபடி, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிட்டுக் கொண்டிருக்காதபடி, அதற்கெல்லாம் நாங்கள் மேன்மையாக இருக்கிறோம், அதற்கும் நாங்கள் மேலானவர்கள், அதை எல்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது, நாங்கள் அதை ஆளுவோம் என்று சொல்லி அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எபிரேயர் 11:11 நீங்கள் வாசிக்கலாம், அப்படியா விசுவாசித்தவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11:33-35 வாசிக்கும் பொழுது, இப்படியாய் தங்களுக்கு கடவுள் கொடுத்த அதிகாரத்தை அவர்கள் என்ன செய்தார்களாம், அந்த ஆளுகையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மை நாம் பார்க்கிற நிலைமை என்ன? நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம்? எவ்வளவு தாழ்மையாய் நம்மை பார்க்கிறோம்? அல்லது மற்றவர்கள் நம்மை எப்படி சொல்லுகிறார்கள்? நம்மை மிகவும் தாழ்மையாய் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி அல்ல, தேவன் நம்மை படைத்தது அப்படி அல்ல. தேவன் நம்மை தன்னுடைய மேன்மையை கொடுத்து வைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சாயலாய் படைத்திருக்கிற இந்த மனிதர்கள் ஏன் இன்றைக்கும் கூட இந்த ஒரு காரியங்களுக்குள்ளாய் தங்களை இழிவுபடுத்திக் கொண்டு கடந்து செல்ல வேண்டும்? அப்படி ஒரு காரியம் அல்ல. அல்லது இந்த அழிந்து போகிற உலகத்திற்குள்ளே ஏன் தங்களை போய் மாய்த்து கொண்டு இவைகளெல்லாம் பெருசு என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும்? கிடையாது. எல்லாவற்றை காட்டிலும் நாங்கள் மேன்மை உள்ளவர்கள் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அதை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நாங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் இனி நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் அப்படியா இருக்க வேண்டும்? தேவன் என்ன அப்படித்தான் படைத்தார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக, எல்லா பிரச்சனைகளுக்குள்ளாக ஒரு தீர்வை நான் கொண்டு வரும்படியாக, அதையெல்லாம் கடந்து போய் அதை மேற்கொண்டு ஜெயம் பெறுகிறவனாய், அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாழ்வை காட்டி அவருடைய வாழ்வில் எப்படி மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார் என்று பார்க்கிறோம். ஆதாமினூடாக மரணம் எல்லாரையும் வந்து ஆண்டு கொண்டது, ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஆகவே நாமும் கூட ஜெயமுள்ளவர்களாகி நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம், அதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்து இன்னும் அநேக காரியங்கள் வேதம் நம்மை குறித்து தெளிவாய் சொல்லி இருக்கிறது. இன்னொரு நாளிலே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை தியானித்துக் கொள்வோம். ஆகவே தலைகளை சாய்த்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ணிக் கொள்கிறோம். தாப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, இந்த வழக்காய் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். தேவனுடைய தந்தமுடி வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஆண்டு